வரவையோ எதிர்நோக்கி ஏக்கத்தோடு காத்திருக்கிறது இந்த இளம் விழிகள். கார்கால மேகமாக மாறி நிற்கும் இந்த வெளிமேடையில் ஏதோ ஒரு சோக காவியத்தின் சுவடுகள் தெரிகிறதல்லவா? அந்த சுவடுகளின் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருப்பினும் இறந்த காலம் இனிமையானதொரு ராக மாளிகை. இந்த ராகத்துக்கு சுருதி கூட்டிய உள்ளங்கள் தோளோ வெதைக்கையிலே சொல்லிப்பட்டு போன உள்ளே தோளோ வெதைக்கையிலே சொல்லிப்பட்டு போன உள்ளே சோளம் வளைஞ்சு காத்து கிடக்கு சோடிக்கிழி இங்கே இருக்கு. சொன்ன சொல்லு என்ன ஆச்சு தங்கமே கட்டழகி, எனக்கு நல்லதொரு பதில சொல்லு குங்கும பொட்டழகி. சொன்ன சொல்லு என்ன ஆச்சு தங்கமே கட்டழகி, எனக்கு நல்லதொரு பதில சொல்லு குங்கும பொட்டழகி. சொன்ன சொல்லு என்ன ஆச்சு தங்கமே கட்டழகி, எனக்கு நல்லதொரு பதில சொல்லு குங்கும பொட்டழகி. மனதிருந்த அருள் வந்து சேருமடி கண்ணே கருங்குயில்.